రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణవామి మూర్ధ్నా భూతం సరస్తమహదాహ్వయ భట్టనాథ శ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాం క్రీరేణు పరసాదయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమణిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వాత్సదంతి శతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడిదినాడెంద్రుం తెంపురుహూరెంద్రుం మరువినియమన్పురుణనెంద్రుం అరుమరైహలందాది పీదాన్ అడీనయే ఎప్పుడుదుం சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாடும் வன்குருகூர் பேடும் இனத்தாரை எல்லா விரைஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்னை ஹெரகோகன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுக முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீரார் சதகோகன் செந்தமிழ் வேதம் தெரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் போரை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் வரைகள் ஆயுதமும் தீண்ட முதல் தாய் சரகோபன் முயம்பால் வளர்த்த இகத்தாய் இராமானுகன் மித்த விரை நிலையில் நெய்யாம் உயர்நிலையில் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவை அருகோன் யாழினிசை வேதத்தியல் శ్రీమన్నాథమునీంద్రవంశేదిగాడ్వేందుకేరిగాీమశ్రీకృతేకృత్తసదజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతాద్విరాశ్రుతిరస్తూర్యుక్తకారక్రమాగుర్వన్నిగమాంతలక్ష్మణమునిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తా సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతభోపసూక్తే సహస్రసత్యంశత భాష్యకారం తథారి నామానమహం ప్రపద్యే. లోకమానది వివిధ విచిత్ర రచనం என்பதாக ஸ்ரீபாஷ்யத்திலே சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார். ஒரே மாதிரியான லோகம் என்பது கிடையாது. எத்தனையோ பல விதங்களான பேதங்கள், விசித்திரமான பேதங்கள் லோகத்திலே இருக்கா. பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டால் கூட, லோகத்திற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டால் கூட, அதிலே ஜலம் அக்னி அதில் இருந்திருக்கு. இது ரெண்டும் கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பட்டது. அப்படிங்கிறது அது உஷ்ணம்ங்கிறது அதனுடைய சுவாவம். ஜலத்துக்கு சீதம் அப்படிங்கிறது சுவாவம். இப்படி பரஸ்பர விருத்தமாக இருக்கு. ஆகாசம் பிருத்திவி அப்படின்னு அது இங்கிவரே சொல்ற, இங்கே இந்த பாசுரத்திலே வருது. ஆகாசம் அப்படின்னா அதுக்கு ரூபம் கிடையாது, ஸ்பர்சம் கிடையாது. ஆனா பிருத்திவினா ரூபம் உண்டு, ஸ்பர்சம் உண்டு, எல்லாம் உண்டு. அப்போ இந்த உலகத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எடுத்து பார்த்தால் கூட ஒரே மாதிரியான சுபாவம் அப்படிங்கிறது இல்லை, பல மாதிரியான சுபாவம் அப்படின்னு. அதாவது சொல்லணும்னா பரஸ்பர விருத்தமாக இருக்கு. இது இருந்தால் அது இல்லை அப்படிங்கிற உஷ்டமா இருந்தால் அது சீதமா இருக்க முடியாது, சீதமாக இருந்தால் அது உஷ்டமாக இருக்க முடியாது. அப்படிதான் பார்த்துருக்கோம். நாம இருட்டா இருந்தா விருட்சமா இருக்காது, விருட்சமா இருந்தா இருட்டா இருக்காது. ஆனால் லோகத்தில் எப்படின்னா ரெண்டுமே இருக்கு, விருட்டும் உண்டு விருட்சமும் உண்டு. ஒரே மாதிரியான லோகம் அப்படிங்கிறது கிடையாது. பரஸ்பர விருத்தமான ஒரு சிருஷ்டி இது. இந்த சிருஷ்டியை எம்பெருமான் தான் பண்ண முடியும், மனுஷர்களாலே பண்ண முடியாது. மனுஷர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு குலாலனானவர் ஒரு குயமனானவர் பானையை பண்றார் அப்படின்னா, மண்ணிலிருந்து குடமோ பானையோ சட்டியோ பல்லாவோ என்னவோ அதெல்லாம் பண்ணுவார். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். துணி செய்கிறவர் அவர் ஒரே மாதிரி செய்வார். பரஸ்பர விருத்தமாக ஒன்றை செய்யணும்னா அதுக்கு தனிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் வேணும். அது அவர்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம். செய்ய முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய இந்த சிருஷ்டியை பார்க்கும் போதே எத்தனை விதமாக இருக்கு என்பதாக நாம் அனுபவிக்கிறோமா? அதை அங்கே சீபாசியத்தில் சாதிக்கிறார். அங்கே ஜென்னாத்யஸ்தான் ஒரு சூத்திரம், அதாவது பரபிரம்மமான பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, ஜென்மாதி காரணம், யோகத்துக்கெல்லாம் படைப்பவன், யோகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஜெகத்துக்கு ஜென்மத்தையோ, ஜெகத்துக்கு ரக்ஷணத்தையோ, ஜெகத்துக்கு பிரளயத்தையோ எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் எம்பெருமான். நடத்தக்கூடியவன் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் மூல காரணமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். இந்த உலகத்துக்கு உற்பத்தியோ இல்ல ஸ்திதியோ இந்த லயமோ எதனால வருகிறதோ அது பிரம்மம் அப்படிங்கிறது. அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போதுதான் சுவாமி சீபாஷ்யகாரர், பெருமை இந்த லோகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறேன் இது சாதாரணமா நினைச்சுறா ரொம்ப, எத்தையோ பேர் எத்தனையோ விதமாக சிருஷ்டிக்கலாம். ஆனாரப்பட்ட விஸ்வாமித்திரர் கூட திருசங்கு சொர்க்கத்தை சிருஷ்டிச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பல பேர் பல வஸ்துகளை சிருஷ்டிக்கலாம், ஆனால் மொத்தமுமே விசித்திரமாக, மொத்தமுமே ஆச்சரியமாக, பல விதங்களான ஒரு சிருஷ்டி அப்படிங்கிறது எம்பெருமாள் தான் பண்ண முடியும், பெருமாளால் தான் பண்ண முடியும். எத்தனை ஜந்துக்கள் பார்க்கிறோம், அதுவே எத்தனை விதம் இருக்கு. நடந்து போற ஜந்துக்கள், ஊர்ந்து போற ஜந்துக்கள், முன்பக்கமாக போகக்கூடிய இருக்கிறது, பின்பக்கமாக போகக்கூடிய இருக்கிறது, சைடுல போகக்கூடியது, நண்டு எல்லாம் சைடுல தான் போகும். இப்படி மாதிரி ஜனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்கள், கரையில இருக்கக்கூடிய ஜந்துக்கள், இப்படி எத்தனை விதம் இருக்கு. அச்சேத்திர வஸ்துக்குள்ள கேட்கவே வேண்டாம், எத்தனையோ விதமாக இருக்கு. இது மொத்தத்தையும் எம்பெருமான் சிருஷ்டிக்கிறாரா? சிருஷ்டிக்கிறான், வெளியில இருந்து சிருஷ்டிக்கிறான் மாத்திரம் இல்ல, உள்ளுக்குள்ளேயும் இருக்கான் எம்பெருமான். அந்த வஸ்துக்களையும் இருக்கான், அந்த வஸ்துவாகவும் இருக்கான். அதனாலதான் ஆழ்வார் சொல்ற, நல்புறமும் செல்வமும் நரகமும் சுவர்க்கமுமாய், வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய். விஷத்தை சிருஷ்டித்தவன் அமிர்தத்தை சிருஷ்டித்தவன் அப்படிங்கிற, விஷமாகவே இருக்கிறவன் அமிர்தமாகவே இருக்கிறவன் அப்படிங்கிற பெருமாள் பத்தி சொல்லிச்ச. ஏன் அப்படின்னா, விஷத்துக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கையோ, விஷத்தினுடைய பெருமை அப்படின்னு இருக்கு. லோகம் முழுக்க விஷத்தை பார்த்து நடுங்கிறது. அப்ப விஷத்தினுடைய பெருமைன்னு ஒன்று சொல்லி, அந்த பெருமைக்கு காரணம் இல்ல பகவான் இருக்கானே, அதனால்தான் அமிர்தத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமைக்கு காரணமும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லாட்டா விஷத்துக்கு இத்தனை பெருமை வர முடியாது. அமிர்தத்துக்கும் பகவான் உள்ள இல்லைன்னா எந்த வஸ்துவும் வஸ்துவாகவே இருக்காது. ஒரு வஸ்து வஸ்துவாகணும்னா, அந்த வஸ்து தனிப்பட்ட வஸ்துவாகணும்னால், அந்த வஸ்து சிறந்த வஸ்துவாக ஆகணும்னால், எல்லாத்துக்கும் பகவான் தான் வேணும். அது இல்லாட்டா வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, விபூதிவத்வம் ஸ்ரீமதூர்ஜிதம் ஏவவா தத்தேவாவகத்வம் சம தேஜம் சம்பவம். பகவத்கீதையில விபூதி அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அது சொல்லும்போது லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களுமே பரமாத்மாவான நாராயணன் உள்ள இருக்கிறபடினால்தான் அது பதார்த்தமா இருக்கு. இல்லாட்டா உண்மையே இருக்க முடியாது. அச்சேதன வஸ்துவும் இருக்க முடியாது, சேதன வஸ்துவும் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் உள்ளதுக்கு அந்தராத்மாவும் பகவான் வந்து இருக்கிறதே தான். எப்படி உதாரணம், உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சரீரத்தையே உதாரணம் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு பாஸ்கரர் சாதிக்கிறார். நம்ம சரீரம் இருக்குல்ல, இது உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்கவே தான் இந்த சரீரம் இருக்கு. இந்த சரீரத்துக்கு சரீரம் என்கிற வேல்யூ எப்ப இருக்கு, மதிப்பு எப்ப இருக்குன்னா, உள்ள ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தான். ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுக்கு கை செயல்படும், ஜீவாத்மா இருக்கிறதுக்கும் கால் செயல்படும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் கண்ணு முதலான இந்திரியங்கள்லாம் செயல்படும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுல பிராணவாயு நல்லா இருந்துருக்கும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கிறதெல்லாம் வேலை செய்யும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஞானம் இருக்கும், ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துல சுகதுக்கங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கும். ஜீவாத்மான்னு உங்க வெளியில போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அது சரீரமே இல்லை, அது சரீரமே சொல்லுகிறார். ஏன்னா சரீரம்னா இத்தனை பகுதியும் இருந்தால்தான் சரீரம். நம்ம பார்க்கணும் சொல்லுவாங்க, பாராம் தந்தது அது சரீரம் நம்ம சொல்லலையே, சாஸ்திரப்படி சரீரமா இல்லையாங்கிறது இருக்கட்டும், நம்ம லோகப்படியாக இந்த பாராங்கல்ல போய் நாம சரீரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஆ, அது பாராங்கல்லு, நம்மளுடைய உடம்பு மாதிரி கிடையாது. பாராங்கல் வேற, மரம் வேற, மட்டை வேற, செவுறு வேற, ஆனா என்னுடைய உடம்புங்கிறது வேற. ஏன்னா என்னுடைய உடம்புங்கிறது எனக்கு துக்க துக்கங்களையும் எனக்கு ஞானங்களையும் கொடுக்கக்கூடியது. என்னுடைய உடம்பு என்பது பஞ்சபிராணனுக்கு அதீனமாக பிராணவாயுவோடு கூட செயல்படக்கூடியது. என்னுடைய உடம்பு என்பது இந்திரியங்கள் எல்லாம் கூட சேர்த்து வைத்து எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் என்ன இருக்கு? இதெல்லாம் அந்த பாறையில என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதனால பாறைங்கிறதும் அச்சேதனம் தான், சரீரங்கிறதும் அச்சேதனம் தான். ஆனா கூட அதுக்கு இல்லாத அம்சத்து இந்த சரீரத்துக்கு வந்ததுன்னா அதற்கு காரணம் ஜீவாத்மா தான், உள்ள ஜீவாத்மா இருக்கிறபடினாரு. அப்போ இத்தனை அந்தஸ்து சரீரத்துக்கு கிடைச்சிருக்கு, சரீரத்துக்கு சரீரங்கிற அந்தஸ்து கிடைச்சிருக்கு, ஒரு ஆத்மா இருக்கிற அப்படின்னாலே. இதை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி இந்த ஆத்மா இருக்கிறபடினாலே இந்த உடம்புக்கும் உடல்ங்கிற அந்தஸ்து கிடைக்கிறதோ அந்த மாதிரிதான் சகல வஸ்துவுக்கும் அந்தந்த அஸ்து அந்தந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா எந்திருமா அப்படிங்க. அதுக்கப்புறம் இந்த உடம்புல இந்த ஆத்மா போட்டு வச்சுக்கோங்க, அந்த உடம்பை யார் பிரிப்பான், என்ன பெரும் அது அது தள்ளி நிற்பா எல்லாரும் பாரியா பிஜதி தஸ்மின் தாயே அப்படிங்கிற ஆதிசங்கர் எல்லாரும் பயப்படுவாளாம். அந்த சரீரத்தை பார்த்து எந்த சரீரம் போக்கியமாக இருந்ததோ அந்த சரீரத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுவார்கள் அப்படிங்கிற. அப்படி சரீரத்துக்கு எப்படி ஆத்மா வேல்யூ கொடுக்கிறது அப்படிங்கறத நாம் நேர பார்த்துட்டு இருப்போமோ, ஆத்மா போயாச்சா அது அது அதுதான் சொல்றேன், ஆத்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கு வேல்யூ. அந்த மாதிரியாக சகல வஸ்துவிற்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய நிந்திரம், எல்லா வஸ்துவும் எந்திரமாண்டிய சரியல். அப்படி பார்த்தோம்னா எல்லா வஸ்தையும் வஸ்துவாக்குவதே, அந்த பெருமையை சேர்ப்பதே எந்திரமான் தான். இதை நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பகவத்கீதையில் விபூத்தி அத்தியாயம் அப்படின்னு இருக்கு. சகல வஸ்துவுக்களும் எந்திரமான் இருக்கான், எல்லா வஸ்தையும் வஸ்துவாக்கி கொண்டிருக்கான் அப்படின்னா, ஆனா இது புரியலையே, இன்னும் புரியும்படி சொல்லணுமே அப்படின்னா, அப்ப கிருஷ்ணன் என்ன சொன்னா, சில விசேஷமா வஸ்துக்களை எடுத்துப்பாரு நான் இருக்கேங்கிறது தெரியும் அப்படிங்க. நீ எல்லாத்தையும் பார்க்க வேண்டாம், ஒரு சின்ன செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செடியா எந்திரமான் தான் இருக்கு. அது புரியலையே அப்படின்னா நீ செடிய பார்க்காத அரசமரத்தை பாரு, எவ்வளவு பெரிய அரசமரம், எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடியது. அப்போ ஆலமரம் அரசமரம்னா பார்த்தா தெரியும் விஸ்தாரமா இருக்கு, எத்தனை பட்சிகள், எத்தனை புழு பூச்சிகள், எத்தனை மனிதர்கள் அந்த மரத்தினாலே ஜீவிக்கக்கூடியவர்கள், அதுல இருக்க பழம் முதலானதிலே ஜீவிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் பார்த்தா கணக்கே இருக்காது. ஒரு மரம்னு பார்த்தாலும் மனுக்கு மரத்துக்குள்ள ஒரு லோகமே இருக்கா மாதிரி அத்தனை ஜெத்துக்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த மரத்துல இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் முதலானது நமக்கெல்லாம் மனுஷர்களுக்கு மரம் செய்யக்கூடிய உபகாரம், என்ன கேட்டா நமக்கெல்லாம் நிழல் கொடுக்க அப்படின்னா கீழே நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உபகாரம், அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னால்தான் நமக்கு மழை வரும், அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னால்தான் நமக்கு பூமியே நிலையா இருக்கும், இல்லாட்டா பூமியே ஆட்டம் வந்துடும் அப்படின்னா எத்தனையோ இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் மரங்கள்னாலே வரக்கூடிய காற்று, இது மாதிரி எவ்வளவோ இருக்கு நமக்கு. ஒரு மரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, அதுவும் இவ்வளவு பெரிய மரத்துல பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பசு முதல் அதுல இருக்கக்கூடிய பட்சிகளும் அதுல இருக்கக்கூடிய ஜந்துக்களும் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம ஆம் மாதிரி கிடையாது மரங்கிறது, நம்ம ஆங்கிறது ரொம்ப சாதாரணம். நம்ம ஆத்துல சேர்க்கக்கூடிய ஜந்துக்கள் நம்ம ஆம் வச்சா கூட நம்ம மாத்திரம் கிடையாது, அதுக்குள்ள பள்ளி கரப்பாம்பூச்சி எலி எறும்புன்னு எத்தனை இருக்கு, இதெல்லாம் காட்டுல எத்தனையோ மடங்கு அங்க இருக்கு. அப்போ நீ அரச மரத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா அந்த அரச மரமா நான் தான் இருக்கேன் அப்படிங்கிறான் நிந்திரமா. அந்த மாதிரி உயர்ந்த உயர்ந்த வஸ்து எல்லாம் எடுத்து பார்த்தியானா நான் இருக்கேன்ங்கிறது புரியும். சாதாரண வஸ்து பார்த்தா உனக்கு புரியாது, சாதாரண செடியும் சொன்னா புரியாது. ஆனா உண்மையில என்ன கேட்டா, ஒரு சின்ன செடி எள்ளு போட்டா எள்ளு செடி வருது, ரொம்ப சின்னது எள்ளு செடிங்கிறது, சின்ன செடி எடுத்துப்போம். ஆனா பூமியை குழந்தைங்க வருது, அது எப்படி வரும், பூமிக்குள்ள மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து மூடினால் மண்ணை பிளந்து வருவதற்கு நம்மளால முடியாது, ஆனா செடியால முடியும். ஒரு விதையை உள்ள போட்டானா அந்த மண்ணை பிளந்து பூமியை பிளந்துட்டு மேல வரும், அது நம்மளால முடியாது. நமக்கு மொத்தமும் உள்ளுக்குள்ள போக வேண்டாம், நம்ம கால் உள்ள போனாலே நம்மளால எடுத்துக்க முடியாது, நமக்கு அந்த சக்தி கிடையாது. செடிக்கு சக்தி அதிகமா நமக்கு சக்தி அதிகமா அப்படின்னா நமக்கு சக்தி அதிகம் நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் செடிக்கு இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. எறும்பானது தன்னுடைய எடையை போல 50 மடங்கு எடையை அது சுமக்குமா, எறும்பு நானே தள்ள முடியும், தன்னுடைய உடம்பு எடையை போல 50 மடங்கு எடையை அதால் தள்ள முடியும். மனுஷனால இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது பகவான் எங்க சக்தி வச்சிருக்கான்னு தெரியல. அப்ப உண்மையில பார்த்தானா நம்ம எல்லா இடத்துலயும் பகவான பார்க்கணும், செடியிலையும் பகவான பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எறும்புலையும் பகவான பார்க்கணும், எல்லாத்துலயும் பகவான பார்க்கணும். ஏன்னா பகவானுடைய சக்தி தான் மொத்தமுமே அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் எம்பெருமானார் வந்து ஸ்ரீபாஷ்யத்துல சாதிக்கிறார். அதுக்கு பகவத்கீதையை சொல்லும் போது நமக்கு உதாரணமாக சொல்லும் போது பகவத்கீதையில விபூதிமத் தத்துவம் அப்படிங்கிற நீ நல்லதுல சிரேஷ்டமான வஸ்துக்களை தான் பாரு, பார்த்தியானால் அங்கே நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். அக்னி எரியும் போது பார், பகவான் இருக்கப்படினாலே அக்னி எரியுது. விளக்கு பிரகாசிக்கும் போது பார், எம்பெருமான் இருக்கும் போதுதானே இருக்கு விளக்கு பிரகாசிக்கிறது. ஏன்னா விளக்குக்கு மாத்திரம் எப்படி பிரகாசம் வரும், நமக்கு பிரகாசம் கிடையாது, விளக்கு எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணிலும் என்னை புரிந்து கொள்ளலாம்னு பகவான் சொன்னான். அதே மாதிரியாக இங்கே சுவாமி நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்ற, இந்த பகவத்கீதையில சொன்ன விஷயம் மாதிரிதான் இந்த விஷயம், எம்பெருமானை எங்க புரிந்து கொள்ளலாம்னா பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடிய வஸ்துக்களை புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற. ஏன்னா விஷமாவும் இருக்கான் அமிர்தமாவும் இருக்கான், விஷத்தையும் படைக்கிறான் அமிர்தத்தையும் படைக்கிறான், விஷத்துக்குள்ளேயும் இருக்கான் அமிருதத்துக்குள்ளேயும் இருக்கான், விஷத்துக்குள்ள இருந்து விஷத்தை விஷமாக ஆக்குகிறான், அமிர்தத்துக்குள்ள இருந்து அமிர்தத்தை அமிர்தமாக ஆக்குகிறான், எல்லாம் முடியும் எம்பெருமானான். அப்ப ஜெகத்தை சிருஷ்டித்த எம்பெருமான் இந்த ஜெகத்துல ஏதோ ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னு ஒரே மாதிரி சிருஷ்டிக்கல, பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களாகவே ஜெகத்தை சிருஷ்டித்து அந்த வஸ்துவாகவே மாறி இருக்கான். எம்பெருமான் இல்லாட்டா விஷம் விஷமாக இருக்காது, எம்பெருமான் இல்லாட்டா அமிர்தம் அமிர்தமாக இருக்காது. அப்ப அப்படி பார்த்தோம்னா எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி, எப்படிப்பட்ட ஜெகத்தை சிருஷ்டித்து எப்படி அந்த வஸ்துக்குள்ளே எம்பெருமான் இருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்படி பல்வகையும் பறந்த பெருமான், அந்த பெருமான் தான் என்னை ஆழ்வான் அப்படிங்கிறார். அந்த பெருமான் தான் இன்னைக்கு என்னையும் தன்னிடம் கூட்டிக் கொண்டான். பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் ரசித்த, அதையெல்லாம் சிருஷ்டித்த எந்திரமான், அதுவாகவே இருக்கக்கூடிய எந்திரமான், அந்த எந்திரமானோட நான் சேர மாட்டேன்னு சொன்னா என்னையும் சேர்ப்பான், அவனால முடியாததே கிடையாது. அப்போ சேர முடியாததை சேர்க்கக்கூடிய எந்திரமான் என்னையும் சேர்த்துக் கொண்டான். அப்படிப்பட்ட திரு எந்திரமானை நான் திருவிண்ணகரே கண்டேனே, செல்வம் மல்குகுடி திருவிண்ணகர் கண்டேனே, இப்படிப்பட்ட எந்திரமானை அனுபவிப்பவர்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த திருவிண்ணகர் என்கிற இடம், அந்த இடத்திலே நான் எம்பெருமானை பார்க்கிறேன் சேவிக்கிறேன் என்பதாக ஆழ்வார் சாதித்த விஷயத்தை நாம் பார்த்தோம். அதே மாதிரி விஷயத்தை தொடர்ந்து 2வது பாசுரம் முதலாம் சொல்ல போகிறார். திருவிண்ணகர் பாசுரத்திலே பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை எல்லாம் சொல்லி எம்பெருமான் அந்த வஸ்துக்களாகவே இருக்கிறான் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ஆச்சரியமான எம்பெருமானை நாம் மேலே சேவிக்கக்கூடிய இடம் திருவிண்ணகர் என்பதாக இங்கே சொல்ல போறார். கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய், தந்தமும் தன்மையும் கதலும் இழலுமாய், கண்டு கோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர் என்கிறை புனல் தூள் திருவிண்ணகர் நன்னகரே. நாம் லோகத்திலே பார்த்து அனுபவிக்கக்கூடிய இன்பமாக எம்பெருமான் இருக்கிறான், அனுபவிக்கக்கூடிய துன்பமாகவும் எம்பெருமான் இருக்கிறான், சுகதுக்கமாக எம்பெருமான் இருக்கிறான். அதேபோல் கலக்கமாக, அதாவது மனதிலே வளர்க்கக்கூடிய கலக்கமாக எம்பெருமான் இருக்கிறான், மனதிலே பிறக்கக்கூடிய தெளிவு இருந்தால் அந்த தெளிவாகவும் எம்பெருமான் இருக்கிறான். அதுபோல தண்டமும் தன்மையும், அதாவது தண்டம், அதாவது கோபமாகவும் எம்பெருமான் இருக்கிறான், கருணையாகவும் எம்பெருமான் இருக்கிறான், அக்னியாகவும் எம்பெருமான் இருக்கிறான், நிழலாகவும் எம்பெருமான் இருக்கிறான். இப்படியாக பலவிதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்டு கோடற்கரிய பெருமான், அவனை நாம் நம்முடைய பிரயத்தனத்தினாலே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றால் அது நடக்காது. அப்படி பார்த்து தெரிந்து கொள்வதற்கு முடியாதபடி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னை ஆட்சி செய்வதற்காக என் கண் முன்னே வந்து தோன்றி நிற்கக்கூடிய இடம் திருவிண்ணகர். இது தென்திரை புனல் சூழ் நல்ல ஜல சமிருத்தியோடு கூட அலைகள் மோதும் ஜல சமிருத்தியை உடைய இந்த திருவிண்ணகரமானது உண்மையிலே நல்ல நகரம், சீவை குண்டத்தை காட்டிலும் சிறந்த நகரம் என்று சொல்லலாம் அப்படின்னு இந்த பாசுரத்து காட்டும். இந்த முதல் 2 வரியில பரஸ்பர விருத்தமான வஸ்துக்களை சொல்வார், அடுத்து 3வது வரியில அந்த பெருமானுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்து திருவிண்ணகர் அப்படின்னு விடுப்பார். போன பாசத்திலே பார்த்த மாதிரி இங்கே பரஸ்பர விருத்தமா சொல்வது முதல்ல கண்ட இன்பம் துன்பம். இந்த லோகத்தில் இன்பமாகவும் துன்பமாகவும், அதாவது சுக துக்கமயமாக பல வஸ்துக்களை எல்லாம் நாம் பார்க்கிறோமே, அந்த வஸ்துக்களாக எதிர்வாங்க அப்படின்னா, ஒரு வஸ்து சுகத்தை கொடுக்கிறதுனா அந்த வஸ்து நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி எதிர்வான் பண்ணிட்டு இருக்கான், துக்கத்தை கொடுக்கும்படி எதிர்வான் பண்ணிருக்கான். இல்லைன்னா சுக துக்கம் இல்லையா நமக்கு கொடுக்கிறது, நமக்கு கொடுப்பானே, நம்முடைய கர்மாதீனமாக நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்கிறது. உண்மையிலேயே ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கறது என்ன மொழியோ, ஜெகத் சிருஷ்டி என்பதே சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக, போகத்தை அனுபவிப்பதற்காக பண்றதுதான் ஜெகத் சிருஷ்டியே. அதாவது ரெண்டு பேருக்கு ஜெகத் சிருஷ்டி இல்லை, ஒண்ணு சேதனம் இன்னொன்னு அச்சேதனம். இதுல சேதனம் அப்படின்னா அவன் தான் இந்த சுகதுக்கம் அனுபவிக்கிறான். அச்சேதனம் எதுக்காக இருக்கு, சேதனம் தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், அச்சேதனம் சுகதுக்கத்தை அனுபவிக்க போறதில்லை. அச்சேதனங்களான வஸ்துக்கள் மரம் பாறைகள் ஜலம் முதலானதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சேதன சுகதுக்கத்தை அனுபவிக்கிறானோ அந்த சுகதுக்கத்தை கொடுப்பதற்காக அச்சேதனம் இருக்கு. உண்மை இவன் வந்து சேதனமானவன் சுகதுக்கம் இல்லாமல் இருக்கு, அதுக்கு சிருஷ்டியும் பேர் கிடையாது, அதுதான் பழைய காலம். அப்ப சேதனம் இருக்கா ஆனா சுகதுக்கம் எல்லாம் கிடையாது. உண்மையிலே சிருஷ்டின்னா இவன் இந்த சுகதுக்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது தான் சிருஷ்டி. ஆனா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறன்னா அப்ப என்ன வேணும் கேட்டா, போக்ய போகோபகரண போகஸ்தான இதெல்லாம் வேணும். அந்த போக்கிய வஸ்துக்கள் எந்த வஸ்துலேருந்து சுகதுக்கம் வரணும், அந்த வஸ்து வேணும். அந்த போகத்துக்கு உபகரணமான வஸ்துக்கள் எல்லாம் வேணும், இந்திரியங்கள் எல்லாம் வேணும், போகம் அனுபவிக்கக்கூடிய இடமான சரீரம் முதலானதெல்லாம் வேணும். எல்லாம் இருந்தா தானே போகத்தை அனுபவிக்க முடியும். அதனாலே எம்பெருமானுடைய சிருஷ்டி ரெண்டா பிரிக்கிறோம்னா, ஒன்னு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறவன், ரெண்டாவது இவன் சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்காகவே படைக்கப்பட்ட அச்சேதனங்கள். இது ரெண்டுதான் மொத்தம். அதனாலே லோகத்திற்கு வஸ்துக்கள் எப்படி இருக்கும் கேட்டானா, இன்பம் துன்பம் அப்படிதான் இருக்கும். ஒன்னு சுகத்தை கொடுக்கும் இல்ல துக்கத்தை கொடுக்கும். யாருக்கு சுகத்தை கொடுக்கும் யாருக்கு துக்கத்தை கொடுக்கணும், அது அவரவர்கள் கர்மா அதிகமாக வரும். இந்த வஸ்து தான் சுகம் கொடுக்கணும், இந்த வஸ்து துக்கம் கொடுக்கணும்னு அது வரைய இருக்க முடியாது. ஏன்னா சுகத்தை கொடுக்கிற வஸ்துவே துக்கத்தை கொடுக்கும், சர்க்கரை சுகத்தை கொடுக்கும், குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் வந்தாச்சுன்னா சர்க்கரை துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு தானே பார்த்து. அதனால சுகத்தை கொடுக்கிற வஸ்துவாக இருக்கட்டும், துக்கத்தை கொடுக்கிற வஸ்துவாக இருக்கட்டும், எல்லா வஸ்துவாக எந்திரமான் இருக்கான். அந்த வஸ்துவாக இருக்கிற அப்படின்னால்தான் எந்திரமான் இருக்கிறதுனால்தான் சுகத்தை கொடுக்க முடிகிறது அந்த வஸ்துனாலே, துக்கத்தை கொடுக்க முடிகிறது அந்த வஸ்துனாலே. இதற்காக அதிகத்தி நமக்கு சுக துக்கத்தை கொடுக்கும். கண்ட இன்பம் துன்பம், அது மாத்திரம் கண்டனா நான் நேரடியாக கண்டு அனுபவிக்கிறேன். சுக துக்கத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டாமே, சுகம் தான் எப்படி இருக்கும் துக்கம் தான் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு தேவை. எல்லாரும் நேரம் பார்த்துட்டு இருக்கோம் நாம உபலப்தியமான சுகதுக்கம் அப்படின்னு இல்லாமல் தவிர்க்க, நாம அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கம், அந்த சுகதுக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வஸ்துக்களே இது சுகதுக்கம் அப்படிங்கிற வஸ்துக்களை கூட அப்படி தொடர்பு உண்டு. ஐயோ இதுவா இது அவருக்கு சுகமாச்சே அப்படின்வான், இது அவருக்கு துக்கமாச்சே அப்படின்வான். சுகதுக்கத்துக்கு காரணமான வஸ்துக்கள் பராசர இஷ்டபுராணத்திலே இது சுகத்துக்கு காரணம் இது துக்கத்துக்கு காரணம் தனித்தனே எடுக்க முடியாது. ஏன்னா சுகத்துக்கு காரணமே துக்கத்துக்கு காரணம் ஆகலாம் அப்படிங்கிற அந்த ரீதியில பார்த்தோம்னா, சுகதுக்க காரண வஸ்துக்களாக எதிர்மான இருந்திருக்கும், அதுக்குமே ஒரு அதிர்வுகளான காமத்தில் இருக்கும். அதாவது இப்ப ஆழ்வார் சொன்னது என்னன்னு கேட்டா, சுகமயமான வஸ்துக்கள் துக்கமயமான வஸ்துக்கள் ரெண்டு இருக்கு. ஆனா இந்த சுகமயமான வஸ்து அதே துக்கத்தை கொடுக்குது, அது ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குறது இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கும். அந்த ஒருத்தருக்கே ஒரு நாள் சுகத்தை கொடுக்கும் மறுநாள் துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா இத்தனை விருத்தமான. ஆனா இன்பம் துன்பம்னா ரெண்டு வஸ்துக்கள் மாத்திரம் இல்ல, ஒரு வஸ்துக்குள்ளேயே. அதனால்தான் ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, இன்பத்தை தரக்கூடிய வஸ்துக்கள் துன்பத்தை தரக்கூடிய வஸ்துக்கள் சொல்லாமல் இன்பம் துன்பம்னே சொல்றாரு. ஏன்னா ஒரு வஸ்துலேயே இன்பம் துன்பம் ரெண்டு கலந்துருக்கு இவருக்கு. அதாவது இவன் இவனுக்கு பிடிக்குங்கிற அவனுக்கு அதுவோடு பிடிக்காதுங்கிறான், ஒரே வஸ்து. அப்புறம் இவனுக்கே எனக்கு விதமா இருக்கு இப்படிலாம் பார்த்துருக்க முடியும். ஆக நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருக்கோம் சுக துக்கத்தைங்கிறத அதெல்லாம் நினைச்சு பாருங்க. கண்ட இன்பம் துன்பம் நீங்கள் அனுபவித்த சுகதுக்க பிரகாரங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் புரியும், அந்த சுகதுக்க மயமாக அந்த அந்த சுகதுக்க வஸ்துவாக அங்கே எம்பெருமான் தான் இருக்கிறான், அவனால் தான் நமக்கு எல்லாம் வந்திருக்கு. அது ஏன் இந்த பெருமான் இதையும் படைத்தார், எனக்கு துக்கத்தை கொடுப்பதற்காகவே இதை படைத்தாரே, எனக்கு துக்கத்தை கொடுப்பதற்காகவே இதை படைத்தாரே அப்படின்னு. அது பெரியவர் ஒருத்தர் முன்னாடி ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது செங்கல்பட்டுல அவர் அழகா சொன்னார், செங்கல்பட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க பயங்கர கொசுவா இருந்து மேல விழுந்து பிடிங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ராத்திரி தூக்கம் வர. அப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்ட, வேடிக்கையான விஷயம் தான், ஆனா சாஸ்திரமா அழகா இருக்கு. இந்த கொசுவை ஏன் பெருமான் படைத்தார் அப்படின்னார். கொசு ஏன் படைத்தார்னு என்ன கேள்வி, பெரியவர் வந்து சிருஷ்டிக்கிறார் இல்லையா, அதான் கொசுவையும் சிருஷ்டித்தார். ஏன் படைத்தார்னு என்ன தெரியுது அப்படின்னா, அப்படி இல்லை எனக்கு துக்கத்தை கொடுக்கணும்னு இந்த கொசுவை சிருஷ்டிச்சிருக்கேன் பகவான். நான் இன்னைக்கு அவசப்படணும், நான் இன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூடாது, தூங்க வராம கஷ்டப்படும். அதுக்கு என்ன என்னை ஒரு 100 கொசுவை எங்கெருமான் சிருஷ்டிக்கு வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவன் இந்த கொசுவுக்கு லைஃப்ங்கிறது ஒரு ஒரு நாளோ என்ன வரும்னு சொல்றான், ரொம்ப நாள் இருக்காதுங்கிறான். திடீர்னு அந்த முட்டையிலேருந்து திடீர்னு வரும், வந்து திடீர் சுத்தின்னு இருக்கும், கடைசியில் அது வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது அவ்வளவுதானே, அது நம்மள மாதிரி கிடையாது. அப்படியே அதனுடைய லைஃப் லாங் அப்படின்னு எடுத்துக்கோம், வாழ்க்கை முழுதுமா அது சாதித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஒனையும் கடிச்சதுங்கிறதோட வேற என்ன சேர்த்து சாதிக்கிறது. அது அப்படி பார்த்தோம்னா அந்த கொசுவானது எனக்கும் உனக்காகவுமாக நமக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்காக, கொசு வந்து சுகத்தை கொடுக்கறதுன்னு யாரும் சொல்ல மாட்டான். நமக்கு கொசு எந்த கொசுவுமே எப்பவுமே நமக்கு சுகத்தை கொடுத்ததா யாருக்கும் தெரியல. அப்போ நமக்கு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, எனக்கு துக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க 100 கொசு படிச்சிருக்காங்க என்பதுமா அப்படிங்கிற. அது மாதிரியாக இப்ப என்ன கேட்டான்னா, இன்பம்னா இன்பமயமான வஸ்து, இன்பம்னா துன்பமயமான வஸ்து, அந்த பகவான் அதுக்காகவே சிருஷ்டிச்சுதான் அப்படின்னு ஆழ்வார் சொல்ல முடியாது. சிருஷ்டிச்சிருக்கா மாத்திரம் இல்ல, அந்த கொசுவாகவே உள்ளுக்குள்ள பகவான் இருந்து நமக்கு வந்து அந்த துக்கத்தை கூட இருந்தா, ஒரு சின்ன கொசு நமக்கு எப்படிப்பட்ட துக்கத்தை கொடுக்க முடியுமோ, எப்படி முடியிறது, எத்தனை தைரியமாக வந்து சின்ன கொசு நாமளே என்ன பண்ணுவோம் கேட்டா, ஒண்ணும் இல்லாத மனுஷன் பார்த்து போறாங்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு கொசு மாதிரி அப்படின்னு ரசிக்கிடுவேன் கொசு மாதிரி. ஆனா கொசுவை நம்மளால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல. நம்ம காதல் வந்து சத்தம் போடுறது, நான் உன்னை கடிக்க போகிறேன், ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ படிப்போ என்றால் சொல்லிட்டு வந்து சத்தம் நம்ம கடித்து நம்ம ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடியது இந்த கொசுங்கிறது. அப்ப அத்தனை சக்தி திடீர்னு ஒரு நாள் முயற்சி இருக்கக்கூடிய அதுக்கு இருக்கு. என்ன சக்தி அப்படின்னு கேட்டா, நமக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி, இத்தனை பெருசாக இருக்கக்கூடிய நமக்கு துக்கத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி அது இருக்கு. அந்த மாதிரி கண்ட இன்பம் துன்பம் நாமதே லோகத்தில் அனுபவிக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்தோமானால் நாம் புரிந்து கொள்ளலாம், இந்த துன்பங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு பகவான் எத்தனையோ சுகவஸ்தங்களையும் நிறைய சித்திச்சுட்டான். நம்ம ஆனந்தமா இருக்கிறதுக்கு தானே, சௌக்கியமா இருக்கிறதுக்கு தானே எத்தனை பழங்கள், எத்தனை காய்கறிகள், எத்தனை தானியங்கள், எப்படிப்பட்ட தீர்த்தங்கள், இதெல்லாம் நம்ம சௌக்கியத்துக்காக தானே பகவான் சித்திச்சிருக்கான். அதனால அதையும் நாம பார்க்கணும். எல்லாமே அப்படி சிரிச்சு கூட நாம் அனுபவித்து தெரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்படினாலும் ஆழ்வாருங்க கண்ட அப்படின்னு சாதிக்கும் போது இதுல ரெண்டு தாற்பயம், முதல் தாற்பயம் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், கண்ட கண்ட என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் பிள்ளை வந்து உபலப்தமான அப்படின்னு சாதிக்கிறார். எப்படி அந்தந்த வஸ்துக்களுடைய சுக துக்கங்களை நாம் அனுபவிக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானையும் சேர்த்து நான் அனுபவிக்க வேண்டும், எனக்காக எம்பெருமான் இப்படி சிரித்து பிரிக்கிறானே அப்படின்னு அனுபவிக்கணும் என்பதாக, விருத்தமாக பெருமானுக்கு சிருஷ்டிச்சிருக்கிறானே அப்படின்னு அதையும் அனுபவிக்கணும் என்பதாக கண்ட இன்பம் துன்பம் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, இங்க சாட்சா சாதிக்கும் போது கண்ட லோகதிருஷ்டமான விஷய ஜன்யாய் பரிச்சின்னமான சுக துக்கங்கள் அப்படின்னு சாதிக்கிற. அதாவது இன்பம் சொன்னா அதுல ரெண்டு விதம் இருக்கு, கண்ட இன்பம் காணாத இன்பம் அப்படின்னு. கண்ட இன்பம் தான் நம்ம இங்க பார்த்து எல்லாருக்குமே தெரியும், யாருக்கா இருக்கு என்னென்ன இன்பம், மனுஷருக்கு எது இன்பம் எது துன்பம் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். காணாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி அதனாலே வரக்கூடிய இன்பம், அது பரமானந்தம், பிரம்மானந்தம், மோக்ஷானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பம், அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அது சாஸ்திரம் சொல்லிதான் நாம தெரிஞ்சுக்கிறோம், இது மாதிரி கிடையாது. இந்த இன்பம் துன்பங்களை இது யாரும் சொல்லித்தர வேண்டாம், சின்ன வயசுலேருந்து குழந்தை பிறகுக்கே தெரியும் எது சுகம் எது துக்கம்ங்கிறது. அந்த பாட்டு இதாண்ட சுகம் இதாண்ட துக்கம்லாம் அதில் யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க தானா தெரியும், எல்லா ஜந்துகளுக்குமே தெரியும். ஆனால் அதை சொல்லித்தரணும், சீவிக்கின்ற லோகத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா அனுபவ ஆனந்தம் இருக்கு அதை சொல்லித்தரணும். அதனால இது கண்ட இன்பம் துன்பம், அது காணாத இன்பம் துன்பம். அதனால என்ன ஆச்சுன்னா, கண்டன் சொல்லும் போது ஒரு நிந்திக்க முடியாம ஒரு வார்த்தையா கூட சொல்றது உண்டு. கண்டனை பார்க்காம கண்டத்தை பேசாதே அப்படின்னு சொல்ல முடியும், கண்டபடி பேசாதே அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா கண்டபடி பேசாதான், கண்டபடிதான் பேச முடியும், நம்ம என்ன பார்க்கணும் அதுதான் பேச முடியும். ஆனா கண்டபடி பேசாதேன்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நிந்தாபரமான ஒரு வார்த்தை. அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு நீ கண்டுகொண்டிருக்கிற லோகத்திலே பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்தை பேசாதே, உன்னால பார்க்க முடியாத சாஸ்திரத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் இருக்காங்களோ அவனை பற்றி பேசு அப்படின்னு. எதுக்கு கண்டனையும் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஏதாவது புஸ்தம் படிச்சிருந்தோம்னு பெரியவாளு என்ன பண்றானா, டே எழுந்து நல்ல புஸ்தமா படிக்க அதிக பிரபந்தம் வேற பாராயணம் பண்ணி எதுக்கு கண்டதை படிச்சுட்டு இருக்க அப்படின்னு. கண்டதை படிச்சு நிந்தா பரமான வார்த்தை, நம்ம கண்ட படுறதெல்லாம் நீ படிக்க கூடாது. நம்மளுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய புஸ்தகங்கள் நிறைய இருக்கு, அதையெல்லாம் தான் நீ படிக்கணும். காணாத விஷயம் அப்படிங்கிறது அதைத்தான் அவன் படிக்கணுங்கிறதான் அப்படி சொல்றான். அதனால ஏன் இதை படிக்க கூடாது, அதையே படிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் கண்டதை படிக்காத, கண்டதை படிச்சு பிரயோஜனம் கிடையாது, கண்டதை பார்க்காத பார்த்து பிரயோஜனம் கிடையாது, கண்டதை கேட்காத கண்டதை சாப்பிடாத பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் பரிச்சின்னம் அப்படிங்கிற பரிச்சின்னம்னா அளவுபட்டது, ஏதோ கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். ஏய் கண்டதை சாப்பிடாதடா, நல்ல நல்ல ஆகாரமாக பெருமாளுடைய பிரசாதமாக சுத்தமான ஆச்சாரமாக சுத்தமான ஆகாரமாக இப்படி வரக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட திவாட்டிக்கு போய் கண்டதை போய் சாப்பிட்டு இருக்க கண்டவரோட போ சுத்தின் இருக்கேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம் உங்க விரிவா. அப்போ கண்டதுன்னா லோகத்திலே நம்ம அனுபவிக்கக்கூடியதை நீ வந்து அந்த விஷயத்திலே நிலை பெறாமல் சாஸ்திரத்திலே நாம பார்க்க முடியாத விஷயத்திலே நமக்கு தெரியாத விஷயத்தை சாஸ்திரம் சொல்லிய விஷயத்திலே நீ ஈடுபட்டு இருக்க வேண்டும் அப்படின்னு பெரியவாழ் அபிப்பிராயம். அதனால என்ன பார்த்தாலும் கண்டாங்க அந்த மாதிரி ஆழ்வார் இப்போ இன்பம் துன்பம் சொல்லிட்டு இந்த லௌகிகமான இன்ப துன்பத்தை சொல்ற மோக்ஷானந்தத்தை சொல்லல. ஏன்னா மோக்ஷானந்தத்துல இன்பம் துன்பம் ரெண்டு கிடையாது, இன்பம் மட்டும்தான் உண்டு, மோட்சத்துல துக்கம் அப்படின்னு ஒன்று யாருக்குமே கிடையாது. சீவிகந்த லோகத்துக்கு போயாச்சுன்னா மோட்சம் போயாச்சுன்னு துக்கங்கிறதே கிடையவே கிடையாது. நாம எந்த வஸ்துக்களை துக்கமாக அனுபவிச்சுட்டு இருந்தோமோ அந்த வஸ்து கூட அந்த சுகம் ஆகுது சீவிகந்த லோகத்தை, துக்கங்கிறதே கிடையாது. அதனால இந்த இன்பம் இருக்கே துன்பத்தோடு கலந்து இருக்கக்கூடிய இந்த கண்ட இன்பம் இருக்கே இதுவே எடுத்து பார்ப்போம், பரஸ்பர விருப்பமா இருக்கும் இதுவாகவே எந்திரமான இருக்கிறான் அப்படின்னு. கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேற்றமுமாய். அடுத்தது மனசுல ரெண்டு உண்டு, மனசுல ஞானம், நம்மளுடைய ஞானத்தை எடுத்து வச்சுக்கோங்களேன், ரெண்டு விதமா வந்து ஒண்ணு கலக்கம் இன்னொன்னு தேற்றம். கலக்கம்னா மனசு ரொம்ப கலங்கி இருக்கு, இதுவா அதுவா என்ன பண்றது தெரியுது. தேற்றம்னா தேடி இருக்கக்கூடியது அப்படின்னா ஒரு நிச்சயமான ஒரு நிலையில எனக்கு இதுதான் என்பதாக ஒரு தெளிவோடு கூட இருக்கக்கூடியது. இதை பற்றி இது சொல்லும் போது சாக்கிரசாமி சொல்லும் போது கலக்கம் துக்கத்தால் வந்த சித்த வியாகுலதைகளும் தேற்றம் தெளிவு சுகத்தால் வந்த சித்த சுவாக்கியமுமாய் அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த இன்பம் துன்பத்தோட சேர்ந்து இது முடிச்சு போடுற, நம்ம துக்கம் குடிச்சு வச்சுக்கோங்க, இப்ப துக்கத்தினாலே மனசுல நமக்கு வரக்கூடிய ஒரு கலக்கம் சொல்லி ஐயோ இப்படின்னா நம்ம அனுபவிக்கிறோமே அது, இதே சுகத்தை அனுபவிச்சோம்னா மனசு பிரசன்னமாக நன்றாக இருக்கும் போது இது தேற்றம் அப்படின்ற சித்த சுவாஸ்தியம் அப்படிங்கிற மனசு தெளிவா இருக்கும். வேற ஏதாவது துக்கத்துக்கும் நானே குழம்பி இருக்கேன் நீ கிட்ட வராத அப்படிங்கிற துக்கம் பயம், பயம் கூட ஒரு விதத்தில் துக்கம் தான் செய்யுது, பயமா இருந்து வச்சுக்கோங்க யார் என்ன கேட்டாலும் நம்ம உனக்கு ஏற நானே குழம்பி இருக்கேன். இதே நிம்மதியா இருக்கும்போது வந்தான்னா நம்மளும் நன்றாக பேசி கொண்டிருப்போம் இல்லையா. அதனால கலக்கங்களும் தேற்றமுமாய் நல்ல கணக்கமாகவும் நல்ல தேற்றமாகவும் எம்பெருமான் இருக்கான். கலக்கத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் தேற்றத்தை கொடுக்கக்கூடிய பொருளாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய், தண்டமும் அப்படின்னா தண்டம்னு அர்த்தம், தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். அதாவது காலுஷ்ய பிரசாத நிகிரக அனுகிரக அப்படிங்கிற பிள்ளை நாடகம் சொல்லும்போது தண்டம்னா தண்டனை, தண்டனைனா கோபம், கோபமாக இருக்கான் பெருமாள். தன்மை அப்படின்னா குளிர்ச்சி, குளிர்ச்சினா அனுகிரகம். அப்ப அனுகிரகமாக பெருமான் இருக்கான். கோபம் அனுகிரகம் அப்படின்னு ரெண்டு கொள்ளும் மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொள்ளும். அதாக பெருமான் இருக்கான். ஏன்னா அந்த கோபத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, அனுகிரகத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ஒருத்தர் கோபிச்சுக்கிறோம், ஒருத்தருக்கு கோபிச்சுக்காம அனுகிரகம் பண்றோம். இப்படிலாம் இருக்கும்போது சில சமயம் கோபம் வருது, சில சமயம் அனுகிரகம் வருது. ஒரே விஷயத்திலே மாத்தி மாத்தி வந்துருக்கு. இந்த அனுகிரகம் கோபம் இதெல்லாம் மாற்றி மாற்றி பல பேருக்கு பல விதங்களில் வரும்போது இப்படியாக அந்த கோபத்தையும் அனுகிரகத்தையும் உண்டாக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடிய நெம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது முன்னோட சேர்த்துக்கணும், இன்பம் துன்பம், அந்த இன்ப துன்பத்தால் வரக்கூடிய வரக்கூடிய கலக்கம் தேற்றம், அந்த கலக்கத்தாலும் தேற்றத்தாலும் வரக்கூடிய நிகிரகம் அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கலக்கம் இருந்து வச்சுக்கோங்களேன், அப்ப அதனால நிகிரகம் வரணும் அப்படின்னு தோணும். சித்த வியாபுலத்துவம் அடியாக வரும் கோபம், மனசுல கலக்கம் இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கோபம் தான் வரும். யார் கிட்ட வரும் சொல்ல முடியாது, யார் கிட்ட தானே வரும். இவன் மனசுல வியாபுலமாக இருந்தார்னா இப்ப வேற யாராவது ஒருத்தர் வேற ஏதாவது விஷயத்தை கேட்டா கூட அவர்கிட்ட போகும். இதே மனசு நல்லா இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அனுகிரகம் தான் வரும். அதனால அதை நீ சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா, கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தேட்டவுமாய் தண்டமும் தன்மையும், தண்டங்கிறது தண்டங்கிறது வந்து தண்டம்னா தண்டனைங்கிறது அர்த்தம், தண்டனைங்கிறது கோபத்தை குறிக்கிறது. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம். குளிர்ச்சிங்கிறது எப்பவுமே கருணைங்கிற அர்த்தத்துல அது பொருந்தும். என்னன்னா ஒன்று வெளியில் இருக்கா குளிர்ந்து இருக்காருன்னா கருணையா இருக்கான்னு அர்த்தம். எரதேறிவு சீததா தெய்வத்தும் விஷசைலாதிபதே சுவாவம் பூதா அப்படின்னு தயாசிரத்தில் சாய்க்கிறார். திருவேங்கமுடியான் எப்படி இருப்பாருன்னா சமுத்திரம் போல இருப்பார், சமுத்திரம் குளிர்ச்சியா இருக்கா முடியும், திருவேங்கமுடியானும் குளிர்ச்சியா இருப்பார். ஏன்னா அவர் கருணை அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் என்பதாக இருக்கும். அந்த மாதிரி சாதிக்கிற மாதிரி தண்டமும் தன்மையும், அடுத்து தடலும் நிழலும் வாய், தடல் அப்படின்னா அக்னி, நிழல் அப்படின்னா அதாவது தடல்னா உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய அக்னி, நிழல் அப்படின்னா குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய மரத்தினுடைய நிழல் அப்படின்னு வச்சுக்கணும். இது ரெண்டும் பரஸ்பரம் விருதுமா சொன்னா ஏன்னு கேட்டா ஒன்னு உஷ்ணத்தை கொடுக்கறது, இன்னொன்னு குளிர்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிறதுனால தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய். இந்த இடத்துல முன்னாடி கோபம் அனுப்புறவங்க ரெண்டு சொன்னார், இப்ப அக்னி திடீர் மாறிட்டா, அதாவது அந்த சுவாவங்களை சொல்லிட்டு வர, இன்பம் துன்பம் கலக்கம் தேற்றம் தண்டம் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு வர, திடீர்னு இப்ப வஸ்துக்கு மாறிட்ட, தடலும் நிழலுமாய் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டா, தண்டம் கோபம் போல இருக்கக்கூடிய அக்னி, கோபமே ஒரு வடிவெடுத்து வந்து அப்படி இருக்கும், அப்படி இருக்குமா அக்னி. அது மாதிரி அனுகிரகம் கருணைங்கிறே ஒரு வடிவெடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குமா இந்த ஜலம் அப்படிங்கிறது. தண்டமும் தன்மையும் தடலும் நிழலுமாய் அப்படி அக்னியாகவும் நிழலாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு. நிழல்ங்கிறதே பாருங்கள் எவ்வளவு அழகான விஷயம், நமக்கு நிழல பெருமான் கொடுத்திருக்கா. நம்ம மரத்து நிழல் இருக்க அப்படின்னால நம்ம எல்லாரும் ஆத்துக்குள்ள உட்காந்து இருக்கோம், நிழல் இருக்க அப்படின்னா சொத்துவம் அதுல இருக்கு. அப்ப நிழல்னு ஒண்ணு பெருமாள் கொடுத்துருப்பாங்க, எப்ப வெளிச்சம்னு ஒண்ணு கொடுத்தாலும் அதோட கூட நிழல்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதனால சொத்துவம் இருக்கும். நிழல் இல்லாட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும், சூரியனுடைய வெளிச்சம் மட்டும்தான் நிழலே கிடையாது அப்படின்னா நம்ம ஆத்துக்குள்ளேயே உட்கார முடியாது, வெளிச்சம் வெயிலே நம்ம சாக வச்சுருக்கான், வேற வழியும் கிடையாது. ஆனால் வெயில் இல்லாம இருக்க முடியாது, அதுதான் மொத்தமா எல்லாமே நிழல் தான், வெயிலே கிடையாது மொத்தமும் இருக்காது. அதனால வெயிலும் வேணும் நிழலும் வேணும், ரெண்டும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். நமக்கு வெப்பத்தை கொடுக்கறவனும் எம்பெருமான் தான், நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கறவனும் எம்பெருமான் தான், ரெண்டு யாராவது கொடுத்துருக்கான். தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் பண்டு கோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர் இப்படியாக இருந்தாலும் கண்டு கோடற்கரிய அவனை பார்க்க முடியாத அளவு, பார்த்து எம்பெருமானை நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவு இருக்கக்கூடிய பெருமான் சர்வேஸ்வரன். அவன் விருத்தவஸ்து அந்தராத்தம் பூதனாய் சுதுர்தரிசனாயிருந்த சர்வேஸ்வரனை நான் கண்ணாலே கண்டு அடிமை செய்யும்படி புகுந்தருளின திருநகரி. எம்பெருமானை பார்க்க முடியாது, தன் துர்தரிசம் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. அது அப்படியே எடுத்து சொல்ற, தன் துர்தர்சம் பூதமரம் பிரவேஷம் குராவிதம் கர்ப்பரேஷம் புராணம் அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் துர்தர்சன், அவன் யாரும் கண்ணால் கற்று பார்த்துட முடியாது. அப்படி துர்தர்சனா கண்டு கோடர் தெரிய எல்லா வருஷமாவும் பெருமான் இருக்கான். ஆனா அதுக்காக பெருமானை பாத்துற முடியுமான்னா, நாம எல்லாத்தையும் பாக்குறோம், கழலும் நிழலுமான கடலை பாக்குறோம், நிழலை பாக்குறோம். ஆனா அதுக்காக உள்ள எம்பெருமான போய் நாம பாத்துற முடியுமான்னா, கண்டு கோடற்கரிய, கண்டு கொள்வதற்கு அரியதானே எம்பெருமான், நான் எம்பெருமானை பார்த்துட்டேன் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும்? என்ன எல்லாம் கேட்டா இது உள்ளுக்குள்ள இருக்கான் எம்பெருமான், அவ்வளவுதான், மறைஞ்சிருக்கான், எப்படி இருக்கான்னு தெரியாது. கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகொள் அப்படின்னு நம்மாழ்வார் தான் சொல்றார். பாலுக்குள்ள நெய் இருக்கு இல்லையா, எப்படி இருக்குன்னா மறைஞ்சிருக்கு, யாருக்கு தெரியும் பாலுக்குள்ள நெய் இருக்குன்னா காமிக்க காமிக்க முடியாது. அந்த மாதிரியாக எல்லா வருஷத்துக்குள்ளயும் அந்தராத்மாவா பெருமான் இருக்கானா, பாலுக்குள்ள நெய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா கடைந்து எடுத்தா வந்துடுறது. அந்த மாதிரி எல்லா வருஷமும் உள்ளுக்குள்ள பகவான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனசாலே கரைந்து பார்த்தோமானால் உள்ள எம்பெருமான் இருக்கிறது தெரியும். அதனால பிறந்த மாயா பாரதம் புருதமாயா அப்படின்னு ஆரம்பிக்கிற திறந்த கால்தி நீர் வான் மண் பிறவுமாய பெருமானே, அந்த பூதங்களாக இருக்கிறவன், சகல பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, கடந்த பாலுள் நெய்யே போல் பாலுக்குள்ள நெய் இருக்கவனும் மொத்த வசதிக்குள்ளே ஒழுங்கிட்டு இருக்க உள்ள மறைஞ்சிருக்கிறபடினாலும் எங்களுக்கு தெரியல, இந்த வஸ்துக்குள்ளா தெரியுது. அப்ப கண்ட இன்பம் துன்பமாக பெருமான் இருக்கான், கலக்கம் தேற்றமாக பெருமான் இருக்கான், தண்டம் தன்மையாக பெருமான் இருக்கான், தழலும் நேழுமாக பெருமான் இருக்கான். எல்லாம் கண்ட வஸ்து தானே, நேர பார்க்கிற வஸ்து தானே. ஆனா பெருமான் தெரியுதே அப்படின்னா இருக்காங்கிறது தான் தெரியுமே தவிர உள்ள இருக்கிறத நேர பார்க்க முடியாது. அதான் கண்டு போட சரியா இந்த வஸ்துவாக பெருமான் இருக்கான். ஆனா வெளியில இருக்கக்கூடிய வஸ்து தெரியுமே தவிர உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவான எம்பெருமான் நாராயணன் நம்ம கண்டுக்கு தெரிய மாட்டான், அவனை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்ப இத்தனையும் தெரிஞ்சுன்னு என்ன பண்றது அப்படின்னா அவன் திருவிழாவில் கண்ணுக்கு தெரிவான் அப்படின்னு முடிக்கிற எத்தனை அழகா ஆழ்வார் கொண்டு வர வரும். வஸ்துவாக பெருமான் இருக்கான். அப்ப மகாத்மாக்களான யோகிகள்லாம் இருக்காளே, அவன் வஸ்துவாக பெருமானை பார்க்கறார். ஆனா எங்களுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னா உள்ள இருக்கிற பெருமான் தெரிய மாட்டான் அப்படின்னா, ஐயோ தெரிய மாட்டானா, அப்ப இருக்கிற பாட்டி என்ன பண்றது அப்படின்னா திருவிழாவில் போனா தெரிவான் அப்படின்னா. அந்த பெருமான் இருக்காரே சகல வஸ்துவாக இருக்கக்கூடிய பெருமான், அவன் தெரியக்கூடிய இடம் திருவிழா, அங்க போனா தெரிவான். ஏன்னா நமக்காக பகவான் வந்து அவதாரம் பண்ணி இந்த அஷ்டாவதாரத்துல எழுந்தள்ளி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அழகா சாதிக்கிற. கண்டு கோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வானோர், அப்படிப்பட்ட பெருமான் சர்வேஸ்வரன், சகல வஸ்துகளையும் ஆளக்கூடியவன், இந்த வஸ்துக்களை எல்லாம் ஆண்டான், இன்ப துன்பங்களை ஆண்டான் அப்படிங்கிறோம், கலகத்தையும் தேற்றத்தையும் கொடுத்தான் அப்படிங்கிறதோ, தழலும் நேழுமாக இருக்கான் எம்பெருமான் அப்படிங்கிறதோ இருக்கட்டும், சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னையும் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்னையும் இதே மாதிரி பாவிக்கிறான், எல்லாத்தையும் ஆள்ற மாதிரி தான் என்னையும் ஆளுகிறான் எம்பெருமான். அதனால சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்னை ஆழ்வான், என்னை இழக்க மாட்டாமல் மின்னிடை வடவாரில் நான் செய்த மிருக்கெல்லாம் பட்டு என்னை அபிமுகனாக்கி அடிமை கொண்டு இருக்க அடிமை கொண்டவனுடைய அப்படிங்கிற என்னைனா என்னை இந்த வசம் மாதிரிதான் வச்சிருக்காங்க. எப்படி இந்த துன்பம் வச்சிருக்கானோ, எப்படி தரடும் நேடும் வச்சிருக்கானோ, அந்த மாதிரிதான் என்னையும் வச்சிருக்காங்க. ஏன்னா எனக்கும் உள்ளுக்குள்ள ரெண்டு இருக்கு, எனக்கும் கலக்கம் தேற்றம் இருக்கு, எனக்கும் இன்பம் துன்பம் இருக்கு, எனக்கும் எம்பெருமானை எம்பெருமானோ சேரமாட்டேன்னு ஒரு நிலை இருக்கு, எம்பெருமானோ சேராமல் இருக்க முடியலையே அப்படிங்கிற நிலை இருக்கு, இந்த நிலையும் தானே எனக்கும் இருக்கு. அப்படி நிலை இருக்கும்போது என்னையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான், என்னை ஆளக்கூடியவன் எம்பெருமான், கண்டுகோடற்கரிய பெருமான் என்னை ஆழ்வான், இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊர், எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் செந்திரைப்புழல் தூர் திருவின் நகர் அப்படின்னு நிறைய ஜல தீர்த்த சௌகரியம். அப்படி திரை அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம், தென் திரை தென்னா தெளிந்ததான அர்த்தம், தெளிந்ததான அலைகள் சூழ்ந்த நல்ல ஜலாசயங்கள் நிறையாக இருக்கக்கூடிய திருவின் நகர். சோதேசமான அப்படின்னாலே அந்த காலத்துல நிறைய ஜலம் இருந்திருக்கும் எதிர்பார்க்கலாம், இப்ப அவ்வளவா இல்லை. அப்படி நல்ல செழிப்போட இருந்த ஒரு திவ்ய தேசம் அந்த பக்கம் எல்லாமே, அப்படி ஜலம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவின் நகர் இருக்கு, அது உண்மையிலேயே நன்னகரே அப்படின்னு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கற பிள்ளா நாயா சாதிக்கிற, நான் தன்னாலே கண்டு அடிமை செய்யும்படி சுதுர்தர்சனாயிருந்த சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் தான், அவனை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது, கண்டு கோண்டற்கரியவன், ஆனால் எனக்காக நான் தன்னாலே கண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து நான் அனுபவிக்க வேண்டும்படி பெருமாள் ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உயர்ந்த இடம், நான் தன்னாலே கண்டு அறிவி செய்யும்படி புகுந்தருளின திருநகரி திருவின் நகர் என்று திருநகரியை அனுபவிக்கிறார் அழகா போட்டார் ஆழ்வார். இந்த இடத்துல பெருமாள் வந்து, இந்த இடத்துல ஆழ்வார் வந்து பெருமானை கூட அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய ஊர் திருவின் நகர் அப்படின்னு ஊர்ல கொண்டு போய் முடிக்கிறார், எங்க முடிக்கிறார் பார்த்தோம், எல்லாமா இருக்கக்கூடிய என்னையும் ஆளக்கூடியவன் எம்பெருமான் முடிச்சா பரவாயில்ல. சகல வஸ்துவாவும் இருக்கக்கூடிய என்னையும் ஆளக்கூடிய எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் இருக்கே திருவிநாயகர், அதுதான் நல்ல ஊர் அப்படின்னு ஊர்ல கொண்டு போய் முடிச்சுட்டான். அதனால பெருமானை அனுபவிக்கிறத காட்டணும், நாம் அவனை அனுபவிக்க வேண்டும், அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெருமான் ஒரு ஊரிலே வந்து அவதாரம் செய்தான்னா அப்படிப்பட்ட ஊரை நாம் அனுபவிக்கலாம் என்பதற்காக திருவின் நகர் நன்னகரே, இது நல்ல நகரம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வியாக்கியானத்துல சாட்சாத் சுவாமி நன்னகர் தீவை குண்டத்தில் காட்டிலும் நல்ல நகரம் அப்படின்னு வியாக்கியானத்தை சாய்த்தார். அழகா நன்னகர்னா இங்க இருக்க மற்ற ஊரெல்லாம் காட்டில திருவின் நகர் எவ்வளவு பரவாயில்ல அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லல, எத்தனையோ ஊர் இருக்கட்டும் தீவை குண்டத்தை காட்டிலும் இது நல்ல ஊர் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு காட்சி கொடுத்த பெருமாள் என்னை ஆழ்வா நூல் அது சேவி குண்டமா இதுவா, அவரவர்களுக்கு எது நல்ல ஊர்னு கேட்டு பாருங்க, யார வேணா மனுஷர்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஊர் எது பிடிச்ச ஊர் எது அப்படின்னா அவரவர்கள் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இதெல்லாம் தான் சொல்லுவார். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான் எனக்கு நல்ல ஊர், மற்ற ஊர்னா இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பிறக்க வைத்து என்னை வளர்க்க வைத்து எனக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய ஊர் இருக்கோ அது எனக்கு நல்ல ஊர் அப்படிதானே. அப்படி பார்த்தோம்னா நம்மை பிறக்க வைத்து நம்மை வாழ வைத்து நம்மை கைத்தறியம் செய்ய வைத்து நம்மை பகவதனுபவம் பண்ண வைத்து இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீகுண்டமா இல்ல திருவின் நகரம், அந்த திரு வின் நகர் அப்படின்னு ஸ்ரீகுண்டத்துக்கு வேறு இது வின் நகர், வின்னா ஆகாசம், ஆகாசம்னா வைகுண்ட பரமபதத்துன்னு ஆகாசம், அங்க இருக்கக்கூடிய நகரம்னா ஸ்ரீகுண்ட நகரம், அதுக்குதான் திரு வீண் நகர். இவை குண்டாய திவ்ய லோகாய நமஹ, இவை குண்டாய திவ்ய ஜனபதாய நமஹ, இவை குண்டாய திவ்ய நகராய நமஹ, இவை குண்டாய திவ்ய விமானாய நமஹ. அந்த வைகுண்ட லோகம் இருக்கையோ அந்த லோகத்துக்கும் வைகுண்டம் பேர், அந்த வைகுண்ட லோகத்துல நிறைய நாடுகள்லாம் இருக்கு, அந்த நாடுகளுக்கும் வைகுண்டம் தான் பேர், அந்த நிறைய ஊர்கள்லாம் இருக்கு, அந்த ஊர்களுக்கும் வைகுண்டம் தான் பேர், அந்த நிறைய விமானங்கள் இந்திரனால் இருக்கக்கூடிய விமானம் இருக்கு, அந்த விமானத்துக்கும் வைகுண்டம் தான் பேர், எல்லாத்துக்குமே பேர் உண்டு. அப்படி இப்போ ஒரு லோகத்துல உண்டு இல்லையோ, லோகத்துல திருவனந்தபுரம் இந்த ஊருக்கு பெயர், இந்த திருவனந்தபுரம் இந்த ஊர் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துக்கு பேர் என்ன அதுக்கும் திருவனந்தபுரம் தான் பெயர், அந்த மாதிரியே அந்த ஒரே பெயர் வைக்கலாம். அப்போ திருவின் நகர் அப்படி திருவிந்த நகரம் கூட சொல்லலாம், ஆனா அதை சொல்ல இப்ப ஆழ்வார் ஒரு வேடிக்கைக்கு சொன்னேன், அந்த திருவின் நகர் இருக்கட்டும் இந்த திருவின் நகர் இருக்கையோ இங்கே இருக்கக்கூடிய உப்பிரிப்பன் கோயில் திருவிநகர் இது நன்னகரே, இதுதானே எனக்கு வாழ்வை கொடுத்தது, இதுதானே எனக்கு பகவத் அனுபவத்தை கொடுக்கிறது, இதுதானே என்னை ஆழ்வான் ஊர், என்னை ஆளக்கூடிய எந்திரமானுடைய ஊர் இதுதானே. தீவிர உலகத்துல என்னை யார வாழ வைக்கிறது, நித்திய சூரியனை வாழ வைக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும், அழகா சொல்ற பாருங்க, திரு நடந்த அத்தியந்த துர்தசையிலும் உதவ முகம் காட்டாத தீவை குண்டமும் ஒரு தேசமோ அப்படிங்கிற. இப்போ திருவிநகர் நன்னகரேன்னா திருவின் நகர் நன்னகர் தான் முடிச்சுட்டார் நகரே, அதுக்கு சாத்திரி அழகா சொல்றார் தீவை குண்டம் கூட ஒரு ஊரா என்ன அப்படிங்கிற, ஏன்னா எனக்கு உபயோகப்படாத ஒரு ஊர் ஒரு ஊரா என்ன, உபயோகப்படக்கூடிய ஊர் தானே ஊரு, எனக்கு நான் எத்தனை கஷ்டப்பட்ட நிலையிலே நான் எம்பெருமானை பிரிந்து வாடி வாடி இருக்கக்கூடிய நிலையில கூட எனக்கு எந்திரமான் முகம் கொடுத்து சேவை கொடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ண இடம் இந்த திருவிநகர் தானே. அப்போ இதுதானே தீவிகண்ட லோகத்து எந்திரமானா வந்தான் இல்லையே, அப்போ வீரர்களுடைய கஷ்டம் பார்த்து அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு இறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கும் இல்லையோ அது என்ன ஊர், அது இருக்கட்டும் நமக்காக இருக்கக்கூடிய எந்திரமான் வந்து அவதாரம் பண்ணக்கூடிய இந்த ஊர் தானே, இதுக்கு அந்த தீபிகுண்ட லோகம் ஒரு நாளும் ஈடாகாது. மனுஷர்களான நமக்கு அதுவும் இங்கே சம்சாரத்திலே மனுஷர்களாக நாம் இருக்கக்கூடிய நமக்கு உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் தான் நாம கொண்டாடணும், தீபிகுண்ட லோகத்துக்கு மேல இது வச்சு கொண்டாடணும் நாம எல்லாம். ஏன்னா வைகுண்ட லோகத்துல போய் தான் எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்னு அது நியாயமா இருக்கச்சு, எம்பெருமான் நமக்கே அந்த அனுபவத்தை இங்கே கொடுப்பதற்காக இந்த லோகத்திலே வந்து திவ்ய தேசங்கள் எழுந்தருளி இருக்கான், நமக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கறான்னு அனுபவத்தை மாத்திரம் கொடுக்கல, பகவத் அனுபவம் பகவத் கைங்கரியம் அது மாத்திரம் இல்ல, பகவத் ஞானம் அது மாத்திரம் இல்ல, சம்சாரத்துல எத்தனையோ விதமான பிரார்த்தனைகள் எத்தனையோ விதமான துக்க நிவர்த்திகள் எத்தனை ஜீவர்களுக்கு எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கான். பல கோடிக்கணக்கான ஜீவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனையை நடத்தி வைத்து அவருடைய துக்கங்களை எல்லாம் போக்கடித்து அவர்களுக்கு ஆத்ம அனுபவ ஆனந்தத்தை கொடுத்து இது எல்லாத்தையும் எம்பெருமான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு அர்த்தாவதாரத்தையும் பெருமான் எத்தனையோ ஜீவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறான், எத்தனையோ ஜீவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான். என்ன அதுவும் திருவண்ணர்ல கேட்காமா பிரார்த்தனா ஸ்தலம் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் எல்லாம் பண்றாருக்கும். ஏன்னா இந்த எம்பெருமான் தான் கல்யாணம் பண்ணி வச்சான் அப்படின்னு வந்து அங்க வந்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் பல பேர் நல்ல பிரார்த்தனா ஸ்தலம் எப்பவும் கும்பல் மாறாமல் இருக்கக்கூடிய இடம். அதனால இத்தனை ஜீவர்களுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடிய இடமானது இந்த திருவிண்ணகம். அதனால திவ்ய தேசத்துலதான பெருமான் வந்து நமக்கு இத்தனை உபகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லைஃப்ல மொத்தமுமே அந்த திவ்ய தேச பெருமான் தான். நம்ம பிரார்த்தனை நடத்தி வைக்கிறோம்னா அவன்தான், நம்ம கஷ்டத்தை போக்குறைக்கணும் அவன்தான், நம்ம சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறனும் அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் தான். நமக்கு கைங்கரியத்தை கொடுக்கறனும் அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் தான். கைங்கரிய ஆனந்தத்தை கொடுக்கணும் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஞானமும் இந்த எம்பெருமான் தான் கொடுக்குறேன். ஏன்னா நேரம் பார்த்தாதான் முடியும், கேட்டா முடியாது. அப்ப நம்மளுடைய வாழ்வே மொத்தம் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் தானே. டிவி யுத்த லோகத்தில் இருக்கக்கூடிய எந்திரமான்களோ ஏதோ கனவுல வரக்கூடிய திருவான மாதிரி பின்னாடி எங்கேயோ வரப்போறா நமக்கு அனுபவிக்க போறோங்கிறது இருக்கிறது. இப்ப இந்த வாழ்வுல மொத்தத்தையும் நம்மளை மாற்றி நம்ம பாதையை மாற்றி நமக்கு இத்தனை அனுபவத்தை கொடுக்கக்கூடிய இத்தனை நன்மைகளை கொடுக்கக்கூடிய எந்திரமான் இருக்கக்கூடிய ஊர் தானே உண்மையிலே ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ லோகத்தை போய் யாராவது போற்றுவார்களா அப்படிங்கிற தாற்பயத்தனை இது சாதிக்கிற சம்பத் தாரித்ய பாவாத் அசுக சுக கிருதேஹே பத்தனக்ராம பாவாத் புண்ணியா புண்ணியாதி பாவாத் கபட ருஜிதயா சர்வலோகாதி பாவாத் திவ்யா திவ்யாங்கவத்வாத் சுரதிதி ஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்யா சாயா சாயாதி பாவாத் அகதித கடகம் பிராஹ கிருஷ்ணம் சதாரிஹி. இஸ்லோகத்துல காலதேசியம் சாதிக்கும்போது அந்தந்த பாசத்துல இருக்க முதல் விஷயம் மாத்திரம் சாதிக்கிற, மற்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உப்ப லட்சணமாக, மற்றதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். அந்த சுவாமி தேசியம் சாதிக்கும் போது நேர் எதிராக சாதிக்கிறதா அழகா இருக்கும். இங்க இருக்க சுக அசுக சுக கிருதேகிற இப்ப ரெண்டாவது பாட்டில் இப்ப நம்ம பார்த்த பாட்டிலும் இன்பம் துன்பம் இருக்கலையோ, அதுல இன்பம் துன்பம்னா சுகம் துக்கம் அப்படின்னு சொல்ல முடியல, தேசியம் அப்படி சொல்லல. அசுகம் சுகம் இருக்கும், ஒண்ணு சுகம் இன்னொன்னு அசுகம், ஒண்ணு புண்ணியம் இன்னொன்னு அபுண்ணியம், ஒண்ணு திவ்யம் இன்னொன்னு அதிவியம், ஒண்ணு சாயா இன்னொன்னு அச்சாயா அப்படின்னு ஸ்லோகத்திலேயே வர பரஸ்பர விருத்தங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படி கொண்டு வர சுகமாயும் அசுகமாயும் எம்பெருமான் இருக்கான். சுகத்தையும் அசுகம் சுகமாயும் அசுகமாயும் இருக்கானா என்ன அர்த்தம் சொன்னேன், ஏன்னா சுகமும் கிடையாது அசுகமும் ஒரு வசம் கிடையாது. அந்த வசம் மூலம் சுகத்தையும் துக்கத்தையும் எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படின்னு தான் பார்க்கணும்னு. அதைத்தான் சுக அசுக சுக கிருத்தையே அப்படிங்கிற அசுகத்தையும் சுகத்தையும் செய்பவன் அர்த்தம், அசுகமான வஸ்துவும் சுகமான வஸ்துவும் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அப்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அதிர்த்த கடகனாக சர்வ நிர்வாக சமர்த்தனாக என்னையும் ஆளக்கூடியவனாக இங்கே திருவிநகர பாசுரத்திலே நம்மாழ்வாரால் எம்பெருமான் நமக்கு காட்சி அருளப்பட்டான் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.